ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂ ಭುಜ ಯುಗ್ಮ ರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹತಸ್ತರಿತರಾಣಿ ತ್ರಿಣಾಯ ಮೇನೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವತೋ ಶ್ರೇಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಯೋಂತ ಪ್ರವಿಶ್ಯ ಮಮ ವಾಚ ಮಿಮಾಂ ಪ್ರಸೂಕ್ತಾಂ ಸಂಜೀವಯತ್ಯ ಕಿಲ ಶಕ್ತಿ ಸರಸ್ವತಾಂನಾಂ ಅನ್ಯಾಸ್ತಹಸ್ತ ಚರಣ ಶ್ರವಣತ್ವಕಾದೀನ್ ಪ್ರಾಣಾನ್ ನಮೋ ಭಗವತೆ ಪುರುಷಾಯ ತಸ್ಮೈ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದ್ರೇಹಭಿದಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಅಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇಯಂ ಜಯತ್ಯಾಶ್ರಿತ ಸಂತ್ರಾಸದ್ವಾಂತ ವಿದ್ವಂಸನೋದಯಃ ಪ್ರಭಾವಾನ್ ಸೀತಯಾ ದೇವ್ಯಾ ಪರಮ ವ್ಯೋಮ ಭಾಸ್ಕರಃ ಸರ್ವೇಭ್ಯಃ ನಮಸ್ಕಾರಃ. ರವೀರಗದ್ಯ ಉಪನ್ಯಾಸತ್ರ ಇನ್ನಿಕ್ಕೂ ನಾಮ ವಾಲಿಯನುಡಿಯ வதத்தை விவரித்த அந்த சூர்ணிக்கையை பார்த்து தான் பார்க்க போறோம். சுவாமி தேசிகன் விபுல புஜ சைலமூல நிபிட நிபீடித ராவண ரண ரணக ஜனக சதுர்ததி விகரண சதுர கப கபிகுல பதி ஹிருதய விசால சிலா தலதாரண தாருண சிலிமுகா. அந்த சூர்ணிக்கையினால வாலியினுடைய வதத்தை விவரித்து பேசுறாருன்றத பார்த்தோம். வாலி வதத்தை முதல் நாள் விவரித்தோம். நேற்று வாலியினுடைய கேள்வி ரொம்ப முக்கியமா இருக்கிறபடினால அதை பற்றி தெரிவித்தோம். இன்று அதற்கு சக்கரவர்த்தி திருமகனுடைய பதில் என்னன்னு பார்க்கலாம். மூன்று நாட்கள் இதை பார்க்கக்கூடிய அவசியம் இருக்கா அப்படின்னு கேள்வி எழலாம். ரகுவீர லத்தியத்துல சில விஷயங்களை சுவாமி ரகுவீரனுடைய பெருமையை சொல்றபடினால ஓரிரு சூர்ணிகைகள்ல சில ராமாயண சரித்திரங்கள்லாம் முடிச்சிடுறபடினால நமக்கு முக்கியமான சரித்திரங்களா இருக்கக்கூடிய வாலிவதம் சுக்ரீவ சரணாகதி இத மாதிரியான சரித்திரங்கள் எல்லாத்தையும் விபீஷண சரணாகதி இதையெல்லாம் இரண்டு மூன்று நாட்களுக்கு பார்க்கறதுன்றது ரொம்ப தேவையா இருக்கு. ஆகையினால வாலிவதத்தையும் நாம மூணாவது நாளா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு அடுத்தது சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்தை பத்தி ஏற்கனவே அடியேனே 9 நாட்களுக்கு விவரிச்சிருக்கேன் இதே SPVST சபா மூலமாக. ஆகையினால அதை ஒரு நாள்லயே பூர்த்தி பண்ணிவிடலாம். ஆக கூடி இன்று வாலி கேள்விகளுக்கு சக்கரவர்த்தி திருமகன் பதிலளிக்கிறார். வாலியினுடைய கேள்விகள்ல முக்கியமான கேள்வி பராங்முக வதம் கிருத்வா கோனு பிராப்த துவயா குணஹ மறைந்திருந்து என்னை கொன்றாயே இதற்கான பழிபாவத்தை ஏற்றுக்கொண்டாயே. இது பிரதானமான கேள்வி. இதற்கு அங்கமாக பல கேள்விகள் இருக்கு. நேற்றே பார்த்தோம் என்ன கொல்றதுக்கான அதிகாரம் உனக்கு எங்கிருந்து வந்தது? நீ ராஜாவும் கிடையாதே, சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தால் அயோத்தியில இருக்கும்போது சக்கரவர்த்தி திருமகன், நீ இப்ப காட்டில் அலைஞ்சிருக்கியே நீ ராஜா கிடையாது, என்ன கொல்ற அதிகாரம் உனக்கு கிடையாது, வேட்டையாடினே அதனால கொன்னேன்னு சொல்ல முடியாது, அதுவும் இல்லை. தர்மார்த்த காம மோட்சத்துக்காக இந்த 4 புருஷார்த்தங்கள் சொல்லப்படுறது, இந்த 4க்காக என்ன ஏதாவது ஒண்ணுத்துக்காக கொன்னையா, அதுவும் கிடையாது. பிராணிகளுக்குள்ளே எந்த விதமான நிர்பந்தங்களும் கிடையாது, எந்த விதமான வைதிக முறைகளையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால என்ன கொன்னேன்றியா, எங்களுக்கு அந்த நிர்பந்தங்கள்லாம் இல்லையே. யார் பொண்டாட்டி வேணாலும் யார் வேணாலும் வச்சுப்போம், அது எங்க இஷ்டம். எங்களுக்குள்ள மனிதர்களுக்குள்ள இருக்க ஜாதி பேதங்கள் ஒரு கட்டுப்பாடு பிராணிகளுக்குள்ள இருக்கா? இதெல்லாம் அங்க கேள்விகள். பிரதானமான கேள்வின்றது மறைந்திருந்து கொண்டதுன்றது. இதுக்கு பெருமாள் பதில் சொல்ற நேரம் வந்துருது. இப்பேற்பட்டதான காரியத்தை பண்ணியே ராமா அப்படின்னு ராமன அதிக்ஷேபம் பண்றான் வாலி. அதிக்ஷிப்தா ததா ராம பஸ்தாத் வாலினம் அப்ரவீத். வால்மீகி அழகா சொல்ற, அதிக்ஷிப்தோ ததா ராம பஸ்தாத் வாலினம் அப்ரவீத் தர்மம் அர்த்தஞ்ச காமஞ்ச சமயம் சாப்பி லௌகிகம் அவிஜ்ஞாய கதம் பால்யாத் மாம் இகாத்ய விகர்கசே. என்ன இந்த பிரகாரம் கேள்வி கேட்கறிய? இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி தான் யோக்கியமாக காரியங்கள் பண்ணிருக்கமா அப்படின்னு முதல்ல நினைச்சு பார்க்கணும். லோகத்துல யார் வேணா யார வேணா கேள்வி கேட்கலாம், அது பெரிய விஷயமே கிடையாது. கேள்வி கேட்கறதா பெரிய விஷயம். சமயம் கிடைச்சா சக்கரவர்த்தி திருமகன் வாலி கேள்வி கேட்ட மாதிரி நாம பக்கம் பக்கமா கேள்வி கேட்போம். வாலியாவது ஏதோ காரியம் பண்ணதுனால கேள்வி கேட்டான். நமக்கு பெருமாள் என்ன தீங்கு பண்ணலன்னா கூட நாம கேள்வி கேட்கறதுக்கு தயாரா இருக்கும். பெருமாள் எதிர வந்து நின்னார்னா பெருமாளே சொல்றார், என்ன இத்தனை பிரகாரம் கேள்வி கேட்கறிய, இப்படி நிந்திக்கிறிய, தர்மமும் அர்த்தமும் காமமும் சமயமும் ஒன்னும் தெரியாம சிறுபிள்ளைத்தனமா இத்தனை கேள்வியை கேட்டுட்டியே, உனக்கு தர்மம் தெரியுமா அர்த்தம் தான் என்னன்னு தெரியுமா சமயம்தான் தெரியுமா நீ யார்கிட்ட காலக்ஷேபம் பண்ண கேள்வி கேட்டுட்டியே, நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணுமோ இல்லையோ, அதனால பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். ந ஸ்ரோதவ்யம் ந பேதவ்யம் சபாயாம் விஜிகீஷுபிஹி. ஒருத்தர் கேள்வி கேட்டா கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். சபையில மௌனமா இருந்தால் அவர்கள் கேள்விக்கு நாம சம்மதம் தெரிவிச்சா மாதிரி ஆயிடும். அவள் கேட்டதெல்லாம் ரைட்டுன்ற மாதிரி ஆயிடும். ஜடித்து பிரதிவக்தவ்யம்ன்றார் பெருமாள். எதிர்கட்சியில பேசிட்டே இருந்தால் அதை காதல வாங்கக்கூடாதுன்றா, நம்மளும் பேசிட்டே இருக்கணும், பயப்படக்கூடாது. சபாயாம் விஜிகீஷுபிஹி, ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறவா திருப்பி பதில் சொல்லியே ஆகணும்ன்றார். அந்த மாதிரி பெருமாள் உடனே பதில் சொல்றார். ஒன்னு கேட்டியே ஒன்னு ஒன்னா அவன் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் கேள்வியை சொல்லிட்டு பதில சொல்றார். இதுக்குதான் அனூத்திய கண்டனம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. அவன் சொன்னதை திருப்பி சொல்லி கண்டிக்கிறது. பாஷ்யக்காரர் பல இடங்கள்ல சீபாஷ்யத்துல இதை கையாண்டிருக்கார். உனக்கு அடிக்கிறதுக்கு பவர் இருக்கான்னு கேட்டிய, எந்த பவரை கொண்டு நீ என்ன அடிச்ச, உன் தேசத்திலே நான் வந்து தப்பு பண்ண, உன் ஊர்ல நீ தப்பு பண்ணிருந்தா என்ன அடிக்கிறது வாஸ்தவம். விஷயேவா புரேவா தேயதா அபகரோம் யாம். தே உன்னுடைய விஷயத்திலேயோ உன்னுடைய ஊர்லயோ நான் ஏதாவது வந்து உனக்கு அபகாரம் பண்ணனா, உனக்கு அனர்த்தம் பண்ணனா, என்ன நீ அடிச்சியேன்னு ஆக்ரோஷமா கேட்டிய, அதுக்கு பதில் சொல்றேன் கேளுன்ற. ஏ வாலி, என்னுடைய தேசம் எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? முதல்ல இக்ஷ்வாகுனாம் இயம் பூமி சசைல வனகானன மிருகபக்ஷி மனுஷ்யானாம் நிகிரக பிரகிரஹாவபி. அழகா எழுதுறார் வால்மீகி பகவான். நான் காட்டுல இருக்கிறவன், உன்னுடைய கோசல நாட்டுல வந்து நான் தப்பு பண்ணலன்னு சொன்னியே, அதுக்கு பதில் சொல்றேன். எல்லாமே எங்களுடைய பூமி. இக்ஷுவாக்குனாம் இயம் பூமி, இக்ஷுவாக்கு வம்சத்தாருக்கு எவ்வளவு பெரிய பூமி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சசைல வனகானனா, மலைகளோட கூடின இந்த இக்ஷுவாக்கு பூமி, மலைகளும் எங்களுக்கு தான் சொந்தம், சமுத்திரமும் எங்களுக்கு தான் சொந்தம். சமுத்திரம் காடு மலை எல்லாமே இப்படி இதெல்லாம் சூழப்பட்ட இந்த பூமி இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம். கம்பன் சொல்றான், ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆளனா கைகை, தன்னுடைய வார்த்தைகள்ல முதல்லயே. சீதை கேள்வன் ஈரேழு இரண்டு வருடங்கள் காடு செல்லனா, அப்ப ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆளனா, கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த உலகம் எல்லாமே அவாழ்துன்னு தெரியுது. அதுதான் வால்மீகி பகவான் இக்ஷ்வாகுனாம் இயம் பூமின்னு சொன்னார். அப்ப இப்போ நீ காட்டுல இருக்க, நான் காட்டுல இருக்க, நீ நாட்டுல இருக்க, உங்க ஊருக்கு வந்து நான் தப்பு பண்ணல, நீ காடும் எந்து நாடும் எந்துன்றார். இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றார் பெருமாள். காடு மலை சமுத்திரம் எல்லாமே எனக்குதான் சொந்தம், அப்படி இருக்கமோ விஷயவா புரேவா தேயத்தான் நான் அபகரோம் யகம்னு சொன்னியே, நான் அபகரோம் யகம்னு அது போச்சா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. அப்ப ரெண்டாவது சொன்னிய, யார அடிக்கலாம் யார கொல்லலாம் அப்படின்ற சாசனம் பண்றதுக்கு உனக்கு யோகியதை இருக்கான்னு கேட்டிய, நீ என்ன அரசனான்னு கேட்டிய. நான் மிருகந்தானே, நீங்கெல்லாம் நாடார் நாட்டுல இருக்கிறவா, நாங்கெல்லாம் காடார் காட்டுல இருக்கிறவான்னு சொன்னிய. எங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு மறுபடியும் சொல்றேன் கேளுன்னு. மிருகபக்ஷி மனுஷ்யானாம் நிக்ரஹ பிரக்ரஹாவபி. மிருகங்கள் பக்ஷிகள் மனுஷியால் இப்படி யார் தப்பு பண்ணாலும் அவளை சிக்ஷிக்கிறதுக்கும், அவளே நல்லது பண்ணால்னா அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கும் இக்ஷுவாக்கு வம்சத்து ராஜாக்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கோ முதல்ல. அதிகாரம் எவ்வளவுன்னு சொல்லணுமோ இல்லையோ, யார பத்தி அதிகாரம் பண்ணலாம்னு இருக்கோ இல்லையோ, அத சொன்னார் மிருகபக்ஷி மனுஷியானார். அப்போ இந்த மிருகம் பக்ஷி மனுஷால் இவ மூணு பேர்ல யாரோ ஒருத்தந்தான் நீ. அப்ப இதுக்குள்ள நீ கட்டுப்பட்டு போயிட்டியா? அப்ப உன் அதிகாரம் பண்ற ரைட்ஸ் இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்த எனக்கு இருக்கு, ஆகையினால நீ சொன்னது பொய்யா போச்சு. இன்னொரு கேள்வி, அது அப்படியே இருக்கட்டும், எல்லாமே உன்னுடைய தேசமாவே இருக்கட்டும், என்ன நீ அடிக்க ராஜாவா? நீயே ராஜ்யம் வேண்டான்னு காட்டுக்கு வந்துட்ட, வானப்பிரஸ்தம் பண்ற, ராஜான்னா தானே என்ன சிக்ஷிக்க முடியும். நீ ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணாமல் என்ன சிருஷ்டிக்கு என்ன சிக்ஷிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எப்படி என்ன அடிச்ச என்ற கேள்வி கேட்டையோ இல்லையோ, அதுக்கு பதில் சொல்றேன். தம் பாலயதி தர்மாத்மா பரத சத்யவாக் ருஜுஹு தர்ம காமார்த்த தத்வஜ்ஞா நிக்ரஹானுக்ரஹே ரதஹ. எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கோம், ராஜ்யத்தை பரதன் பரிபாலனம் பண்றான், பாலயதி தர்மாத்மா அவன் தர்மாத்மா சத்தியவாதி உண்மையே பேசுறவன். ருஜுஹு ருஜு சப்தத்துக்கு நேர்மைன்னு அர்த்தம், ஆர்ஜவம் தான் ருஜுஹு. மனோவா காயங்கள் மூலமா ஒரே மாதிரியா இருக்கிறவன், மனசு என்ன சொல்றதோ அதுதான் வாக்கு, நினைக்கிறதோ அதுதான் வாக்கு சொல்லும், வாக்கு என்ன சொல்றதோ அதன்படிதான் காயம் உடம்பு நடக்கும், அதுதான் மனோவாக் காயம். மனசேக்கம் வசசேக்கம் கர்மண்யேக்கம் மகாத்மனாம், மனசென்யத்து கர்மன்யன்யத்து வசசென்யத்து கர்மன்யன்யத்து துராத்மனாம்னு சொன்னார் பெருமாள் கீதையில. அப்படி மகாத்மாவா இருக்கக்கூடியவன் பரதன். தர்ம தத்துவம் தெரியும், அர்த்த தத்துவம் தெரியும், காம தத்துவம் தெரியும் பரதனுக்கு. நிகிரகத்திலயும் சரி அனுகிரகத்திலயும் ரதன், தப்பு பண்றவாளை அடக்கலாம், நியாயமானவாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தர்மாத்மாவான பரதன் இப்ப ராஜாவா இருக்கான். சரி அவன்தானே ராஜாவா இருக்கான், நீ எப்படி என்ன அடிச்ச? அதுக்கு பதில் சொல்றேன் கேளுன்ற பெருமாள். தஸ்ய தர்ம தர்ம கிரதோ தேசாத் வயம் அந்யேச்ச பார்த்திவாஹ சராமோ வசுதாம் கிருத்னாம் தர்ம சந்தானம் இச்சவஹ. நாங்கள்லாம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்த சம்பவாமி யுகே யுகேனு தர்ம சம்ஸ்தாபனார்த்தத்துக்காக அவதரிச்சவாள். பரதன் ராஜ்யம் என்னன்னா, இதர ராஜாக்கள் சித்திரரசர்கள் இருப்பாளே அவள்லாம் பரதன் சொல்படிதான் நடப்பா, அப்படி நாங்கள்லாம் இப்ப பரதன் சொல்படி நடந்துட்டு இருக்கோம். இவங்க பரதன் கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தொம் ராஜா பரதபவ ஸ்வயம் நராணாம் வன்யானாம் அகமபி ராஜரன் மிருகானாம். நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் ஏற்கனவே, எங்க தண்டகாரண்யத்துல பாதுகாப்பட்ட அபிஷேகத்தை போய் பேசிட்டோம் இந்த விஷயத்த. நீ மனிதர்களுக்கு ராஜாவாயிரு, நான் மிருகங்களுக்கு ராஜாவா இருக்கேன்னு சொன்ன. நீ நகரத்துல இருக்கிற மனுஷாளுக்கு ராஜாவாரு, நான் காட்டுல இருக்க மிருகங்களுக்கு ராஜாவா இருக்கேன். உனக்கு சகாயமா சத்ருகன் இருப்பான், எனக்கு சகாயமா லக்ஷ்மணன் இருப்பான் நான் சொன்னேன். நீ வெண்குடை கீழே இருந்து ராஜ்யம் பண்ணு, நான் மரத்தோட நிழல்ல இருந்து ராஜ்யம் பண்றேன். நான் வரத்த வனத்தை பரிபாலிக்கிறேன் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட நான். அப்படி இருக்கும்பொழுது நீ துஷ்டன், துஷ்டனானபடியினால அந்த பரதனிடத்துல போட்ட அக்ரிமெண்ட் பிரகாரம் உன்னை வதம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். நான் என்ன துஷ்டத்தனம் பண்ண, நீ என்ன கண்டுண்ட அப்படி? ஆமா, நீ துஷ்டத்தனம் பண்ணிருக்க. பிராத்ரு பாரியாம் அவஹர்ஷ்மே அவஹ பாத்ரு பாரியாவமர்ஷேஸ்மின் தண்டோயம் பிரதிபாதிதாம். தம்பியினுடைய மனைவியை அபகரிச்சு பலாத்காரம் பண்ணி வச்சிருக்கியே, அது உனக்கு தப்பா தெரியலையா? தண்டோயம் பிரதிபாதித்தா, அதுக்கு தண்டம் தான் சொல்லியிருக்கு. ரிமாண்ட்ல எல்லாம் போட முடியாது. ஒரு ஸ்லோகம் சொல்றது, ஔரசீம் பகினியும் வாபி பார்யாம் வாப்யனுஜஸ்யா பிரச்சரத்தே நரக்காமாத்து தஸ்ய தண்டோ வதஸ்மிருதா. தன்னுடைய பெண்ணையோ, தன்னுடைய உடன் பிறந்தவளையோ, தன்னுடைய பிராத்தாவினுடைய பாரியையோ மதிகட்டு போய் எவன் ஒருவன் பத்னி ஸ்தானத்துல காம வசப்பட்டு கொண்டு வச்சென்றானோ அவனுக்கு மறு கேள்வி கேட்காமல் அவனை கொன்னுடனும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதாவது இந்த ஸ்லோகத்துல இந்த மூணு பேர் தான் சொல்லியிருக்கா. புராணத்துல தன் பெண்ணையோ உடன் பிறந்தாலையோ அதாவது பிராத்தாவனுடைய பாரியைகளையோ இந்த மூணு பேர் மாத்திரம் இல்லாமல் சபத்னி மாதா, அதாவது சபத்னி மாதானா தன் அப்பாவினுடைய இரண்டாவது மனைவி, குரு பத்னி, ராஜபத்னி, இவ்வளவு சொல்லியிருக்கா. இப்போ சபத்னி மாதாவை ஏன் சொன்னா அப்படின்னா, அந்த காலத்துல அப்பாவுக்கு வயசு ஜாஸ்தியா இருக்கும். அவர் கல்யாணம் பண்ணிட்டு வர முதல் பொண்டாட்டி போயிட்டான்னா கல்யாணம் பண்ணிட்டு வர ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பெரிய பையனுடைய வயசை காட்டிலும் கம்மியா இருக்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு கூட இருக்கு, பெரியவாள் ஆத்துல பார்த்தாலும் அப்படி இருக்கு. அப்படி இருக்கிறபடியினால ஒருவேளை அது மாதிரி ஏதாவது ஏடாகுணமா நடந்துருமோ அப்படின்னு சபத்னி மாதான்னு சொன்னான். குரு பத்னி ரொம்ப மட்டமான விஷயம், குரு பத்னி. அது மாதிரி ராஜபத்னி, மகாராணியும் காம வசப்பட்டு கொண்டு வச்சு கொண்டால் அவனுக்கும் அதே தண்டனை தான். அப்ப இது புராணாந்தரத்துல இப்படி இருக்கு. அப்போ நீ இந்த தப்பு பண்ணியா இல்லையா? அப்போ அதுக்கு வேற பிராயசித்தம் இல்லையே, உன்னை கொடல கொல்லதானே கொல்லணும். அதுக்கு வாலி கேக்குறா, நீ காட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் சரி, இருந்தா இல்லாட்டாப்போ, நாங்கள்லாம் மிருகங்கள்னு தான் ஏற்கனவே சொன்னேன். மிருக ஜாத்தியானபடினால எங்களுக்கு சம்போகத்துல எந்த நியமமும் கிடையாது. எங்களுக்குன்னா ஜாத்தியா, வர்ணமா, கோத்திரமா, நிர்பந்தமா, கல்யாணமா, திருவாங்கல்யம் கட்டின் இருக்கோமா, நாங்க என்ன வைஸ்வதேவம் பண்றோமா? மிருக ஜாத்தியில போய் பிராத்ரு பாரியா அபஹாரின்னு சொல்றியே, அசிங்கமா இல்ல உனக்கு? இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிட்டு அடிக்கிறிய என்ன, இது நியாயமா? அதுக்கு சொல்றான் ராமன் பதில் சொல்றார், நீ மிருகமா, நீ மிருகமா இருந்தால் இந்த கேள்வியை நீ கேட்கலாம். நீ மிருகமா? ஆமா, நான் மிருகம்தான். அப்ப மிருகமா இருந்தால் அயுத்யன் பிரதியுத்யன் வா யஸ்மாத் சாகா மிருகோஹ்யசி. மிருகமா இருந்தா எப்படி அடிச்சா என்ன? வாகுரா பிஸ்த பாஷ இஷ்ட கூட இஷ்ட விவித இர்ணரா. மிருகமா இருந்தா எப்படி வேணா அடிக்கலாம். வாழை போட்டு பிடிச்சு கொல்றதுன்னு உண்டு, கயத்தை போட்டு பிடிக்கிறதுன்னு உண்டு, தூங்கச்சே கொல்றதுன்னு உண்டு, ஓடச்சே கொல்றதுன்னு உண்டு. சத்ருவை ஓடச்சே கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா சாஸ்திரத்துல, ஆனா மிருகத்தை ஓடச்சே கொல்லக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. உன்னை ஓடச்சே அடிக்கலாமே, நீ மிருகம் தானே, ஓடச்சே அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாதானே பரவாயில்ல. நீ மிருகமா? மிருகம்னு ஒத்துண்டாலும் தப்பு, மிருகம் இல்லைன்னு ஒத்துனாலும் வேற பதில் இருக்கு. நீ மிருகமா இருந்தாலும் உன்னை அடிச்சதுல தப்பே இல்லை, போயிட்டு வா. நீ மிருகம் இல்ல அப்படின்றியா, அப்பவா விஷயத்துக்கு வா. நீ மிருகம்னா, நீ மிருகம் இல்லைன்னா நீ சாஸ்திரவசியனா, சாஸ்திரத்துக்கு கட்டுப்படாதவனா? நீ சாஸ்திரவசியன் தானே, சந்தியாவந்தனம் பண்றிய, தர்மங்கள் பரிபாலனம் பண்றிய, அப்ப நீ சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு தானே இருக்க? சாஸ்திரத்துக்கு உட்பட்ட ஜாத்தியை சேர்ந்தவனா இருந்தால் பிராத்திருபாரியாவமர்ஷேஸ்மின்னு உன்னை தண்டோயம் பிரதிபாதித்தான, உன்னை கொன்னது நியாயம். சாஸ்திரத்துக்கு கட்டுப்படாத மனிதன்றியா, அப்போ சச்ச மம துரோகி, உன்னை கொல்றது நியாயம். அப்ப எப்படி பார்த்தாலும் உன்னை கொண்டது நியாயம்தான். சோ நீ கேட்ட கேள்வி போயிடுதான். இன்னொன்னு கேட்டியே, நீ என்ன தர்மத்துக்காகவா, அர்த்தத்துக்காகவா, காமத்துக்காகவா, மோட்சத்துக்காக அடிச்சியான்னு ஒரு கேள்வி கேட்டியே, அதுக்கு பதில் சொல்றேன்ற பெருமாள். நான் உன்னை அர்த்தத்துக்காக பண்ணல, தர்மத்துக்காக பண்ண. தப்பு பண்ணவனை சிக்ஷிச்சாக்க அவன் பாபம் போறது. க்ஷத்ரியனான எனக்கும் பாபம் இல்லாம இருக்கும். அப்பதான் சத்திரியனோட கடமை என்னன்னு தெரியுமா? ஒரு இடத்துல தப்பு நடந்தால் அதை தட்டி கேட்கணும். அவன் தான் சத்திரியன். பிராமணனா இருந்தா பார்த்துட்டு பொறுமையா போயிடுவான். இன்னைக்கு பாருங்க, நமக்கு எதுக்கு வம்புன்னு பொறுமையா போயிடுவோம் எல்லா விஷயத்திலயும். எதை பத்தியும் நாம தைரியமா பேசுறதே கிடையாது. நமக்கு எதுக்குடா வம்புன்னு இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும். ரோட்லயே ஒருத்தர் அடிபட்டு கிடந்தா கூட நமக்கு எப்படி தோன்றது? எங்க போலீஸ் கேஸ் ஆயிடுமோ, அவனுக்கு நம்ம ஏதாவது தப்பா போயிடுமோ அப்படின்னு, ஐயோ அட நாராயணா நாராயணான்டே போயிடுறோம். அரசியலா வாண்டாம், அரசியல் பத்தி பேசுறது இல்ல. நம்ம மேலேயே ஒருத்தன் காரி துப்புனா கூட தொடச்சு போட்டு போயிடுறோம் பொறுமையா. வித்யதே பிராமணே தமஹான்னு சொல்லிட்டான் விபீஷணனே, சொல்றான் இந்த விஷயத்த பின்னாடி. இப்ப பிராமணன்னா பொறுமையா இருப்பான்ற தெரியுது. ஆனாலும் இப்ப நம்ம அநியாயத்துக்கு பொறுமையா இருக்கோம், இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம், வேற வழி இல்ல. பேசினா அடி விழும், ஆனா இருந்தா ஆகணும். யார் என்ன என் தலையிலேயே யாராவது ஒருத்தர் கட்டையை எடுத்து அடிச்சா கூட திருப்பி கம்முன்னு தான் போக வேண்டியதா இருக்கு. எதிர்த்து கேட்க ஒரு தைரியம் இல்லாத தன்மை நம்ம இடத்துல அதிகமாக குடிக்கொண்டிருக்கு. காரணம், எழுத்து எதிர்த்து கேட்டால் என்ன பிரச்சனை வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கு. ஏன்னா பிராமணன் நான் பிறந்துட்டேன், வேற வழி இல்லையே. ஆனா க்ஷத்ரியன்னா அப்படி இல்ல, தப்பு பண்ணா தண்டனை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்புல இருக்கான். இப்ப ராமன் க்ஷத்ரியன் தட்டி கேட்கிற பொறுப்புல இருக்கான். நீ பாவம் பண்ண, அதனால நான் உன்னை தட்டி கேட்டேன். அப்படி நான் உன்னை தட்டி கேட்கலன்னா நான் நரகத்துக்கு போயிருப்பேன், அதனால நான் தட்டி கேட்டேன். ஒருவேளை நீ பண்ண பாபத்தை தட்டி கேட்டு உனக்கு நான் தண்டனையை கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அந்த பாபத்தை கழிச்சு நீயும் நரகத்துக்கு போகாம மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால நான் உனக்கு தண்டனையை கொடுத்தேன். ரெண்டு விதமாவும் இப்ப அனுகூலமாச்சு. சரி, காமத்துக்காகவும் இதை நான் பண்ணேன். ஏன் அப்படின்னா, சுக்ரீவன்ட்ட போகாமல் உன்கிட்ட வாணிய, நீ நல்லவன் கிடையாது. உன்னிடத்துல வந்து சீதைய காப்பாத்து கொடுன்னு நான் உன் கேட்டேன்னா நீ காப்பாத்து கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீ நல்லவன் கிடையாது. இத பெரியவாள் ரொம்ப நிறைய வர்ணிக்கிறா, ஏன் அவன் நல்லவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு. கடைசியா ஒரு கேள்வி கேட்டிய, பராங்முக வதங்கிருத்தா கோணு பிராப்த துவயாகுணான், முக்கியமா அதுக்கு பதில் சொல்றேன்ற பெருமாள். ஏன் தெரியுமா நான் உன்னை மறைமுகமா கொன்ன? ரெண்டு விஷயம், சரணாகத வத்சலகா அப்படின்ற ஒன்னத்தை காப்பாத்தனும், ரெண்டாவது பிரஜானாஞ்ச ஹிதேரதா, ரெண்டு விஷயத்த காப்பாத்துறதுக்காக உன்னை நான் மறைஞ்சிருந்து கொன்னேன். பிரஜைகளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக உன்னை மறைஞ்சிருந்து கொன்னேன். எனக்கு தப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு உன்னிடத்துல நேரடியா வந்து சண்டை கூட்டிருந்தால் நீ வந்திருக்க மாட்டே. உன்னுடைய ஐந்தாம் கட்ட தளபதி, நாலாம் கட்ட தளபதி, மூணாம் கட்ட தளபதி, உன்னுடைய சேனைகள் எல்லாரையும் அழிச்சுட்டு, மந்திரிமார்கள் மொத்த பேரையும் அழிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து அழிக்கணும். தண்டகாரண்யத்துல 14,000 ராட்சசர்களை முகூர்த்த நாழிகையில ஓட ஓட விரட்டி அடிச்சேன், அது வேற. அவெல்லாம் என்னுடைய கைங்கரியத்துக்காக வரல. ஆனால் இப்படிய இப்ப உன்னுடைய சேனைகளா இருக்கக்கூடிய மொத்த பேரும் என்னுடைய கைங்கரியத்துக்காகவே அவதரித்தவர்கள். தேவைகி வானரத்தம் உபாகத்தைகின்னு உன் பின்னாடி இருக்கிறவா மொத்த பேரும் 33 கோடி தேவர்கள். எதுக்காக அவதரித்தா? இந்த குரங்குகளாக என் கைங்கரியத்துக்காக அவதரித்தான். யாராவது என் கைங்கரியத்துக்காக அவதரித்தவர்களை தானே போய் அழிப்பானா? அதனால நான் அவளுக்கு இத்தத்தை கொடுக்கறதுக்காக நான் மறைமுகமா அடிச்சேன். இது ஒண்ணு, பிரஜானாஞ்ச ஹிதேரதா, எனக்கு தப்பு வந்தா பரவாயில்ல, அவர்களுக்கு நல்லது நடக்கணும். இன்னொன்னு, சுக்ரீவன்ட்ட கொடுத்த வாக்கு காப்பாற்றணும். நான் உன்னை நேர்ல வந்து வந்து சண்டைக்கு வரான்னு கூட்டிருந்தேன்னா நீ என் காலில் விழுந்திருப்ப. நீ என்ன சண்டைக்கா வருவ, என்ன தார வேற உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. நீ என்ன பார்த்து பாகிமாம் ரக்ஷ அப்படின்ட்டா நான் என்ன பண்ணுவேன், என்ன பார்த்து நீ ரட்சிச்சே தீரணும்னு என் காலில் விழுந்துட்டேனா, ரட்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் தள்ளப்படுவனே. சுக்ரீவனு கொடுத்த வாக்கு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியதானு சொல்றியா, சேர்த்து வைக்கிற நிலைமையில இல்ல, சேர்த்து வைக்க முடியாது, பிரிஞ்சு போச்சுது. ஆகையினால உன்னை நான் கொன்னேன் அப்படின்னு பெருமாள் திட்டவட்டமாக பதில் சொல்றார். அதனால எந்த விதமான ஒரு தவறும் இந்த யுத்தத்துல இல்லை அப்படின்றது பெரியவாருடைய வார்த்தைகள்ல இருந்து நிரூபணம் ஆறுது. இன்றோடு இந்த வாலிமோக்ஷ பிரகரணமானது பூர்த்தியாகுது. நாளைக்கு சுந்தரகாண்டம் தாசன்.